வேட்டக்காரி காதல் பச்சோந்தி ரவில் பூச்சாண்டி பச்சை தண்ணிய ஒத்து பார்வையில் பத்த வச்சாண்டி தாண்டி குடி தாண்டி தாமணி தொட்டேண்டி முத்தத்தால வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யண்டி அண்டங்கா தொண்டக்காரி தொண்டக்காரி ಕಾರಿ போட்டா செய்வ காட்டு வேட்டக்காரி காதல் பச்சோந்தி